ராசாவ நம்பி வந்த யாரும், இந்த ராசாவ நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லே. இந்த ராசாவ நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லே. சுத்தமுள்ள எவனும் குத்தம் சொல்லி பாரு, உத்தமனு யாரு ஒன்னு நீய கேளு. டக்கர் டக்கர் தான் இந்த ராசாவ, இந்த ராசாவ நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லே. கரணம் போட்டு நானும் விழுந்தேன், என்ன எவன் தூக்கி விட்டா யாரும் இல்லடா. பொய்யம்மைய சொல்லி சொல்லி தினம் வளர்ந்தேன், இப்ப என்ன பார்க்க வர்றான் பத்து பேருடா. கீழிருந்த ராசா அன்னைக்கு பொய்ய எல்லாம் மேல வந்த ராசா இன்னைக்கு உண்மைய போட்டு. நான் பார்த்த உலகத்திலே மனுஷனுக்கு பேச்சு இருக்கு, அட எல்லாருக்கும் எப்போதும் காசுலதான் மூச்சு இருக்கு. அட உள்ளத சொல்லுறேன் நல்லத செய்யறேன், டக்கர் டக்கர் தான் இந்த ராசாவ, இந்த ராசாவ நம்பி வந்த யாரும் அட மோசமே போக போறதில்லே. சுத்தமுள்ள எவனும் குத்தம் சொல்லி பாரு, உத்தமனு யாரு ஒன்ன நீய கேளு. டக்கர் டக்கர் தான் வாழ்க்கையிலே பொய்ய சொல்லுறோம், சின்ன சின்ன விஷயம் இதில் குத்தமும் இல்லே. சீர்திருத்தம் பேசுகின்ற கவிஞன் பொய்யெழுதி பாட்ட வித்து காசு வாங்குறான். கவிஞன் என்ன தலைவன் என்ன உங்கிட்டத்தான் மேல ஏறி ஒசந்த பின்னே ஒன்னை ஏக்க. கீழிருக்கும் ஏழைகிதான் மொத்தத்துல இழிச்சவாயண்டா. ஏ மாத்திரவே எத்தனை பேர், இத மாத்திரவே யாரும் இல்லடா. சொல்லுறேன் ஒத்துக்க ஒத்துக்க, டக்கர் டக்கர் தான் இந்த ராசாவ, இந்த ராசாவ நம்பி வந்த யாரும் அட மோசமே போக போறதில்லே. இல்லே போறதில்லை.